பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சைக்கொடி காட்டு. தென்கிளியே தென்கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு, என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சைக்கொடி காட்டு. தென்கிளி போய் சொன்னால் ஆண் கிளி தூங்காது. ஆண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு, பாட்டு வரி புரிந்து கொண்டால் உன் பல்லவியை நீ மாற்று. பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகா பச்சைக்கொடி காட்டு. பாட்டு வரி பிடித்திருந்தார் சிறகா பச்சைக்கொடி காட்டு.